ஒரு தாலாட்டு பாட்டொன்று பாட நான் தாயாக வருவேன் உன் கூட இந்த மீனாட்சி சந்தோஷமாக கிளை நீ பூக்கவே வேர்களாய் தாங்குவேன் கிளி நீ வாழவே கோபுரம் ஆகுவேன் ஒரு தாலாட்டு வேர்களாய் தாங்குவேன் கிளி